ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள்ளாய் நீங்கள் எல்லாரும் சுகமாய் இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போக போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஜீவன் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை மிக மிக கடினமான சூழ்நிலைக்கு பிறகுதான் நம்முடைய கைகளில் இப்படி கிடைக்கப்பட்டிருக்கிறது. The word that has given to us after a very difficult go through. பல மனிதர்கள் இந்த வார்த்தையை காப்பாற்றுவதற்காக, இந்த எழுத்துக்களை காப்பாற்றுவதற்காக தங்களுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள். A lot of different people have dedicated their life to save this word and to give it to us. இந்த வேதத்தை மொழிபெயர்த்ததற்காக அவர்கள் எரித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். They even have been burned alive just that they have to translated this verse. அப்படி பல கடினங்கள் கஷ்டத்தின் மத்தியில் நம்முடைய கையில இன்னைக்கு காசு கொடுத்தா வாங்கக்கூடிய நிலைமையில வேதாகமம் வந்திருக்கிறது. After all this trouble we have now the ease to get just this Bible by paying a small amount. அதுல இருந்தே நமக்கு தெரிய வேண்டும் இந்த வார்த்தையை கர்த்தர் எந்த அளவுக்கு காப்பாற்றி நமக்கு எவ்வளவு முக்கியம் என்பதனால இதை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறியலாம். Just of this we should know the importance of this verse, why it has been given to us. ஆகவே கர்த்தர் நடத்துகிற பாதையை அறிவோம். அவருடைய வார்த்தையை எப்படி காப்பாற்றினாரோ அதே போல இன்றைக்கு நம்மையும் கர்த்தர் காப்பாற்றி நடத்தி கொண்டு வருகிறார். Likewise God has saved his word, he has also saved us and is leading us today. நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு வினாடியும் தேவனால் செதுக்கப்படுகிறது, நடத்தப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். We have to know that every single second and every single moment in our life has been constructed by Jesus God. மற்றவர்கள் பிறக்கிறது போல தான் நாமும் பிறக்கிறோம். We have been born like everybody is born. ஒரு தாய் தகப்பனுக்கு தான் நாங்கள் பிள்ளைகளாக பிறக்கிறோம். We have been born as a child for our parents. மற்றவர்களை போல தான் நாம் திருமணம் செய்கிறோம். We married like other people. மற்றவர்களை போல தான் பிள்ளைகளை பெறுகிறோம், வளர்க்கிறோம். We raise our children like other people. ஆனால் அதற்காக நாமும் மற்றவர்களும் ஒன்று அல்ல. But that doesn't mean that we and the other people are the same. வேதத்தில் அதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. And in the Bible there are a lot of examples. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி நடத்துகிறார் என்பதை கர்த்தரே சில இடத்துல வந்து சொல்லி இருக்கிறார். Even Jesus Christ himself has told how he is leading his children in the Bible. பாருங்க, வேதத்துல ஒரு சம்பவத்தை நாம் பார்ப்போம். Look at the story in the Bible. யாக்கோபை குறித்து நாம் பார்ப்போம். ஈசாக்கினுடைய குமாரனாகிய யாக்கோப், ஈசாக்கினுடைய மகனாகிய யாக்கோப். Let's go about the son of Isaac, Jacob, James. Jacob. Yeah. In Old Testament it's Jacob, no? Jacob. James is Jacob. Okay. Yeah. சரி, பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில அநேக சம்பவங்கள் நடந்துச்சு. A lot of incidents has occurred in his life. தானாகவே சில காரியங்களை அவர் செய்தார். He did some things himself. மற்றவர்கள் அவருடைய வாழ்க்கையில சில சம்பவங்களை செய்தார்கள். But also other people did things in his life. தேவன் அவருடைய வாழ்க்கையில சில காரியத்தை செய்தார். And also God did some things in his life. இதுல என்ன என்பது நாம பிரித்து பார்த்து எங்க எங்க என்ன நடந்துச்சு என்று பிரித்து பார்க்க வேண்டும். And we should differentiate each incident and should know what happened when. அப்போதான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் எப்படி செயல்படுகிறார் என்று நமக்கு தெரியும். Then only we can understand how is God leading in our life. யாக்கோபுடைய வாழ்க்கையில யாக்கோபு ஏசாவை ஏமாற்றி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது உங்களுக்கு தெரியும். We all know that Jacob betrayed Esau to get his blessings. அதற்கு பிறகு அவர் தப்பி ஓடுகிறார் மீதியான் தேசத்திற்கு. And after that he escaped for his life to Midian. அந்த சம்பவத்தில இருந்து நம்ம வாசிச்சு கொண்டு வருவோம். So let's start reading from that incident. ஆதியாகமம் 27 Genesis chapter 27 42 ல இருந்து 45 42-45 மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்ளுகிறான். ஆகையால் என் மகனே, நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரோனில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்துக்கு ஓடிப்போய், உன் சகோதரனுடைய கோபம் தணியும் மட்டும் சில நாள் அவனிடத்திலே இரு. உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவனிடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன். நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழந்து போக வேண்டும் என்றாள். ஆமே, இந்த வசனத்துல என்ன நடக்கிறது என்று பாருங்கள். இங்கிலீஷில் வாசிக்கணுமா? தேவையில்லை. ஓகே, இந்த சம்பவத்தில் என்ன நடக்குதுண்டா, இப்போ யாக்கோவினுடைய தாயார் ஒரு மிஷினை கொடுக்கிறார்கள், ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார், ஒரு காரியத்தை சொல்கிறார்கள், நீ என்னுடைய சகோதரன் வீட்டுக்கு ஓடிப்போ, உன் உயிர் காப்பாற்றப்படும்படியாய் ஓடிப்போ என்பது ஒரு ஒரு மிஷன். Can read here that the mother of Jacob is giving Jacob a mission, a task to complete, and that is to flee to the house of his brother. அவருடைய உயிரை காப்பாற்ற முடியாக ஓடினார். To save his life. Okay. அடுத்தது 28:1-2 வாசிங்கள். Now let's read chapter 28:1-2. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டாள். ஆமென். இங்கே பார்க்கும் பொழுது தகப்பன் ஒரு டாஸ்க் கொடுக்கிறார். Here we can see that the father of Jacob is giving a task. ஒரே சம்பவம் தான், அதாவது இவர் இந்த தேசத்தை விட்டு அங்கே தன்னுடைய தாயினுடைய மாமன் வீட்டுக்கு போக வேண்டும். In both cases Jacob has to flee to the brother of his mother. ஆனால் இங்கே தாய் உன்னை உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியாய் ஓடி போ என்று சொல்லுகிறார். But the mother is saying it because to save the life of Jacob. தகப்பன் சொல்லுகிறார், நீ அங்க போய் திருமணம் செய்யும்படியாய் போ என்று சொல்லுகிறார். But the father is telling to get there and to marry a girl. ரெண்டு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு மேலாக கர்த்தர் என்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆமென். இங்க பாருங்க, தகப்பன் ஒரு காரியத்தை சொன்னார், தாய் ஒரு காரியத்தை சொன்னார், இப்பொழுது ஆண்டவர் அதை கீழ்ப்படிந்து அவன் ஓடுகிறான். கீழ்ப்படிந்து ஓடும் பொழுது கர்த்தர் தானாகவே வந்து அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நான் உன்னோடு இருப்பேன், நீ திரும்பி வரும்போது உன்னோடு இருப்பேன், நீ ஆசீர்வாதத்தோடு திரும்பி வருவாய். இங்கே போகும்படியாக ஒரு மிஷன் கொடுக்கப்பட்டுச்சு, ஆனால் நீ திரும்பி வரும்பொழுதும் எப்படி வருவாய் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். Now we can see here that both the father and the mother of Jacob has given a task and he escaped and is running for his life. At that moment God himself is coming to Jacob and telling that he will give him his blessings. Not only when he's going but also when he's coming back he will get his blessings, his God telling him. ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். God is telling I am with you and I will protect you wherever you go. One day I will bring you back to this land. I will not leave you until I have finished giving you everything I have promised. நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன் ஆண்டவர் சொன்னார். He's telling that he will bring back Jacob. அப்படி என்றால் இப்போ யாக்கோபை கொண்டு போகிறது யாரு? So what does that mean? Who is bringing Jacob now? ஆண்டவர் தான் கொண்டு போறார். God is leading him. யாக்கோபு நினைக்கிறார், நான் ஏசாவுக்காக தப்பி ஓடுகிறேன். Jacob himself is thinking that he is running because of Esau. யாக்கோபு நினைக்கிறார், என்னுடைய தகப்பன் சொல்லி விட்டார் அங்க போய் திருமணம் செய், அதனால நான் பின் பார்க்கும்படியா போகிறேன் என்று நினைக்கிறார். He is thinking that he is being obedient to his father to find the girl to marry. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் தான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன். But God is telling him that he is leading. நான் தான் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன். நீ என்னத்துக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சியோ அதையெல்லாம் செய்து முடிக்கிறதுக்கு நான் உதவி செய்வேன். அப்ப யாக்கோபுனுடைய பாதை யார் நடத்துகிறார் என்றால் தேவன். So the path that Jacob is walking through is leading is led by Jesus. சில இடத்துல நாம் கீழ்ப்படிதலுக்கு இங்க தான் மறந்து போயிடுறோம். In some cases we forget to be obedient like this. மேலே வாசிச்ச வசனத்துல இந்த ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறாரு, யாக்கோபை கூப்பிட்டு ஆசீர்வதிச்ச பிறகு நீங்க கீழே வாசிங்க, அங்க ஏசா இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே அவன் திரும்பவும் போய் கானானித்திய பெண்கள்ல போய் எந்த தகப்பனுக்கு பிடிக்காதுன்னு தெரியும், வேணுமெண்டே போய் செய்வான். We can read also in the above verses that after Isaac has given his blessing, that when Esau hears about this, is intentionally going to find girls from the Canaan which Isaac has rejected just to marry them. ஆனால் யாக்கோபு கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இருந்தான். But Jacob was obedient. ஆகவே கர்த்தர் என்ன சொன்னார்? உன்னுடைய பாதைகளை நான் நடத்துகிறேன். And that's why Jesus said I will lead you through the ways. நமக்கு சில இடத்துல இதான் தெரியிறது இல்ல. This is a thing that we don't know always. நமக்கு ஆலோசனைகள் வரும். We get advices. மனிதர்களுடாக ஆலோசனைகள் வரும். It can be given by human people. கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில இருந்து ஆலோசனை வரும். It can be given by church believers. ஆனால் நாம் என்ன நினைச்சு விடுவோம், சாதாரண மனிதர்கள் தானே என்று அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ உன்னுடைய தாய் தகப்பன் சொன்னதை கேட்டு போனாய் அல்லவா, அது என்னுடைய மிஷன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். God is telling you, you were obedient for the father and your mother, but that was a task given by me. தேவன் தான் அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் அந்த உந்துதலை கொடுத்தார். It was God that taught to the mother and the father of Jacob to do this. யாக்கோபை ஆசீர்வதிக்க விரும்பின தேவன், யாக்கோபு இப்படி ஆசீர்வாதமாய் உள்ளவனா திரும்பி வர வேண்டும், அவன் கானானில் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் அல்ல, அவன் தேவன் விரும்பின அந்த பிள்ளைகள் மத்தியில இருந்து அவன் பெண்ணை கொண்டு அதன் நூலாக ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். Because God wanted that Jacob was blessed, fulfilled with blessings. Not in the land of Canaan, but in the world that God has given him. ஆகவே அதை ஒத்துக்கொண்டு போன யாக்கோபுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? கிருபையாய் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். And because Jacob listened to it and accepted it, God gave him all the blessings. இப்போதான் ஒரு ஒரு ஒரு லவ் சீன் உண்டு இதுல வரும். Now there is a love scene in this story. நம்ம நேருக்கு தெரியும் இல்லை, படங்கள்லாம் பார்ப்பீங்க, அதுல லவ் சீன் வரும். லவ் சீன் இல்லாத படங்களே இருக்காது. Because there are no movies without the love scene nowadays. அநேகர் இதை அறிஞ்சிருப்பீங்க. இங்க பாருங்க, யாக்கோபுடைய ஒரு அழகான ஒரு லவ் சீன் இதுல எழுதி இருக்கும். And there is a beautiful love scene described in this Bible verse. வாசிப்போம் ஆதியாகமம் 29. Let's go to Genesis 29. 10 இருந்து 13. 10 to 13. யாக்கோபு தன் தாயின் சகோதரனான லாபானுடைய குமாரத்தியாகிய ராகேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்டபோது யாக்கோபு போய் கிணற்றின் வாயில் இருந்த கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். பின்பு யாக்கோபு ராகேலை முத்தம் செய்து சத்தமிட்டு அழுது, நான் தான் அவள் தகப்பனுடைய மருமகன் என்றும் ரெபேக்காளின் குமாரன் என்றும் ராகேலுக்கு அறிவித்தான். அவள் ஓடிப்போய் தன் தகப்பனுக்கு அறிவித்தாள். லாபான் தன் சகோதரியின் குமாரனாகிய யாக்கோபுடைய செய்தியை கேட்டபோது அவனுக்கு எதிர்கொண்டோடி அவனை கட்டி கொண்டு முத்தம் செய்து தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். அவன் தன் காரியங்கள் எல்லாம் விவரமாய் லாபானுக்கு சொன்னான். இதுல எங்க லவ் சீன் இருக்கு நீங்க கேட்கலாம். You can ask yourself, where is the love scene in this verse? பாருங்க இந்த வசனத்தை அழகாய் பாருங்க. Let's read it again. இப்படி ஓடிக்கொண்டு வருகிற யாக்கோபு தன்னுடைய மாமனுடைய மகளை இங்கே காண்கிறார். When Jacob was running for his life, he saw the daughter of his mother's brother. Okay. அங்கே பார்த்தபோது கசினை பார்த்த உடனே அங்கே என்ன நடக்கிறது என்று பாருங்க. கண்டவுடன் காதல் என்று சொல்லுவார்கள் அல்லவா, அது போல இவருக்கும் அங்கே ஒரு காரியம் அந்த நேரத்திலேயே உண்டாகிவிட்டது. நான் காதலிக்கிறத பிழை என்று நான் சொல்லல. இங்க இந்த காதல் இந்த யாக்கோபை எங்க வழி நடத்துச்சு என்று பார்க்க வேண்டும். Purpose the love here led Jacob. உலகத்தில் நாம் அன்பு கூறுவதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறோம். We have been been created on this world just to live. நாம் எல்லா இடத்திலும் அன்பு செலுத்துகிறோம். We have to give love to everyone. ஒரு ஒரு ஆண் ஒரு பெண்ணை, ஒரு பெண் ஒரு ஆணை பார்த்தவுடன் காதல் வருவது என்பது நம்முடைய இயற்கை. அப்படி தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். We have been created like this, that the man falls in love with the woman and the woman falls in love. அதுல பிழையே கிடையாது. That there was no mistake at all. ஆனா எங்க பிழை வருதுண்டா? சரி, முதலாவது இந்த லவ் சீனை பார்த்துட்டு போயிடுவோமா? யாக்கோபு என்ன செய்கிறான்? லாபானுடைய ராகேலையும் ராகேலுடைய ஆடுகளை கண்டவுடனே ஓடி போய் என்ன செய்கிறான்? ராகேலை முத்தம் செய்து சத்தமிட்டு அழுது. இதை செய்தது யாரு? யாக்கோபு. சரியா? அழுது, தான் அவள் தகப்பனுடைய மருமகன் என்று ரெபேக்காளின் குமாரன் என்று அவளுக்கு அறிவித்தான். அவள் ஓடி போய் இப்ப தன் தகப்பனை கூட்டிட்டு வர்ற, லாபான மாமனாரை கூட்டிட்டு வர்ற. இப்ப மாமனார் வந்த உடனே நடக்கிற சீனை தெளிவா பாருங்க. லாபான் தன் சகோதரியின் குமாரனாக யாக்கோபுடைய செய்தியை கேட்ட போது அவனுக்கு எதிர்கொண்டு ஓடி அவனை கட்டி, யாரு செய்கிறார்? லாபான் செய்கிறார். கட்டி முத்தம் செய்து தன் வீட்டுக்கு அழைத்து போறீங்க. யாக்கோபு ஒன்றுமே செய்யல பாருங்க. So we can see here that when Jacob saw his cousin Rachel and their sheep, he kissed her and wept aloud. And then Rachel went back to his father to tell about the arrival of Jacob. And then we can read, as soon as Laban heard that his nephew Jacob has arrived, he ran out to meet him. Jacob didn't do anything. It was Laban who came and embraced Jacob. அதுக்கு பிறகு அங்க வீட்டில் கொண்டு போய் ஒரு வருஷமா வச்சிருக்கிறார். அதுக்கு பிறகு அங்க வேலை செய்கிறார். அப்ப லாபான் கேட்கிறார், நீ சும்மா வேலை செய்ய வேண்டாம், நீ சம்பளத்துக்கு வேலை செய்ய என்று கேட்ட உடனே என்ன சம்பளம் கேட்கிறாய் என்று சொல்லி லாபானாகவே கேட்கும் பொழுது இவர் சொல்லுகிறார், எனக்கு ராகேல தாங்க, ராகேலுக்காக நான் 7 வருஷம் வேலை செய்யறேன்னு சொல்றார். Jacob worked for 7 years to get Rachel. ஆதியாகமம் 29:20 வாசிங்க. Let's read Genesis 20. அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவன் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றின. ஆமென். Genesis 29:20. அந்தபடி யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச வருஷமா இல்லையா, கொஞ்ச நாள், அந்த அளவுக்கு யாக்கோபுக்கு நல்ல லவ். So in Genesis 20:20 it's saying, so Jacob worked 7 years to pay for Rachel, but his love for her was so strong that it seemed to him but a few days. கடினமான நாட்கள் எல்லாம் அவனுக்கு கடினமாகவே தெரியல. The 7 hard years he didn't see that all as hard years because of the love he had. 7 வருஷம்ன்றது பெரிய வருஷம். 7 years is a big amount. ஆனால் வேதம் சொல்கிறது அது ஒரு வருஷமா கூட அவனுக்கு தெரியலையாம். But the Bible says that he didn't see that even 1 year. அவனுக்கு அது கொஞ்ச நாளாக தெரிந்தது என்று சொல்கிறது. It seemed like a couple of days. அந்த அளவுக்கு லவ். So much love he had. இப்ப லவ்ல பிழை கிடையாது. அவ லவ் பண்றதுல எந்த பிழையும் கிடையாது. There is nothing wrong with the love he had. ஆனா என்ன நடக்குதுண்டா, அதை எப்படி வாழ்க்கையில கொண்டு வருகிறோம் என்பதுல தான் பிரச்சனை இருக்கு. But the wrong thing here is how it came into his life. பாருங்க, அங்க ராகேல் மேல் அவர் வைத்த அன்பு அங்க என்ன நடந்துட்டு, திருமணத்துல ஏமாற்றப்பட்டார். Because of the love he had for Rachel, he was betrayed in the marriage. அங்க லேயாள் முதலாவது மனைவியாக கொடுக்கப்பட்டாள். Because Leah was given first as his wife. இப்ப அவர் ஏமாந்து போனபடியினாலே மீண்டும் 7 வருஷம் ராகேலுக்காக வேலை செய்ய வேண்டி இருந்துச்சு. And because of this he had to again work 7 years to get Rachel. ராகேலை அவர் பெற்றுக்கொண்டார். And then he finally got Rachel. இப்பொழுது 2 மனைவிகள். Now he has 2 wives. இப்ப 2 பேரையும் அவர் எப்படி நேசிக்க வேண்டும் என்றால் மனைவியாக நேசிக்க வேண்டும். And since they are both wives, he has to love them both equally as his own wife. மனைவி என்று சொன்னாலே அந்த மனைவிக்குரிய பண்பை கொடுக்க வேண்டும். இவராக ஒன்றும் செய்யல, இவருக்கு அந்த சம்பவம் அமைந்து விட்டது, லாபான் அதை செய்து விட்டார். இப்பொழுது அவருடைய கரத்தில் 2 மனைவிகள் இருக்கிறார்கள், 2 பேரையும் அவர் சரியாக செய்ய வேண்டும். Jacob didn't do this at his own. It was Laban who created this situation in his life. But even though, since he had both wives, he had to love them both equally and lead them respectfully as his own. இதையே நான் சொல்றேன்டா, இப்ப அதுக்காக நாம் இந்த நாட்கள்ல 2 திருமணம் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லல. Not telling is that you all have to do 2 marriages in your life. நம்முடைய வாழ்க்கையில 1 திருமணம் தான் இப்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. We are only allowed to do 1 marriage in your life. இதல என்ன காரியம்னா, but the message behind this, இதே போல சம்பவங்கள் situations like this நம்முடைய வாழ்க்கையில வரும். Can also occur in our life. உங்களுடைய நேசம் எங்க எப்படி இருக்கிறது என்று வரும். It will நீங்க அன்பை எப்படி ஷேர் பண்றீங்க என்று வரும். It will create situations to let you choose how you will share your life with others, love your with others. 29:30 இருந்து வாசிங்க. Let's read from verse. நான் வாசிக்கிறேன். யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேர்த்தான். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டிதான். மிக முக்கியமான வசனம். அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். 31. So Jacob slept with Rachel too and he loved her much more than Leah, and then he stayed and worked for Laban an additional 7 years. When the Lord saw that Leah was unloved, he enabled her to have children, but Rachel could not conceive. இது மிக முக்கியமான வார்த்தை. This is a very important verse. பாருங்க, கர்த்தர் என்ன செய்கிறாரா, முதலாவது லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டார். First God saw that Leah was unloved. சில சில மொழிபெயர்ப்புகளில் ஆங்கில மொழிபெயர்ப்புலேயே எப்படி இருக்கிறது என்று சொன்னால் வெறுக்கப்பட்டால் என்று இருக்கிறது. In some translations even mentioned as hated. சில இதில் தமிழில் அற்பமாக எண்ணப்பட்டால் என்று சொன்னால் எப்படி சொல்கிறது இந்த தமிழில் இவ இதுக்கு ஒரு பாத்திரன் இல்லை, தகுதி இல்லை என்று ஒரு எண்ணப்படுறது, இவெல்லாம் ஒரு இதுக்கு இதுக்கு வா அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா, அது போல தகுதி இல்லை. சரி, அதான் சரியான வார்த்தை. பாருங்க இப்போ லேயாலை பார்க்கலாம். லேயால் அற்பமா எண்ணப்பட்டால் என்று கர்த்தர் கண்டு When God saw that Leah was unloved or not eligible, அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். God did something here. அவர் சும்மா இருக்க மாட்டார். He was not resting. ஒரு அநியாயம் நடக்கும்போது கர்த்தர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறவர் அல்ல. When something bad is happening to you, God is not just sitting and watching. உங்க வாழ்க்கையில இதை பொருத்தி பாருங்க. Let's connect it to your own life. உங்களை குறித்து மற்றவர்கள் ஏளனமாய் அல்லது வெறுத்த நிலையில உங்களை தூக்கி எறியும் போது நீங்க ஒரு காரியத்தை நினைச்சு கொள்ள வேண்டும், அவர் அதை பார்க்கிறார் என்று மட்டும் நினைக்கும். When other people in your life are rejecting you and not giving the love that you are expecting, you have to know that God is watching this. இங்க லேயாள் அழவில்லை. Leah didn't cry. லேயாள் யாக்கோபோடு சண்டை பிடிக்கல. She didn't fight with Jacob. ராகேலோடு சண்டை பிடிக்கல. She didn't fight with Rachel. தாவப்பனிட்ட போய் முறையிட இல்ல. She didn't complain at his other father. லேயாள் அமைதியாக இருந்தாள். லேயாளுடைய வார்த்தை வாழ்க்கை மிக அதிசயமான ஒரு வாழ்க்கை. தன்னுடைய சொந்த சகோதரியே, தனக்கு இளைய சகோதரியே தன்னுடைய கணவனோடு இருக்கும் பொழுது இவள் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து நிற்கும் போது அவள் பார்க்கிறார் அங்கு அவர்கள் குடும்பமாய் வாழுகிறார்கள். யாக்கோபு அதிகமாய் ராகேலை நேசித்துக் கொண்டிருக்கிறார். And Jacob is giving more love to Rachel. ஆனால் இவளோ முற்று முழுவதுமாய் நிர்விசாரமாய் தூக்கி எறியப்பட்டவளாய் இருக்கிறாள். But Leah was completely rejected and didn't have anyone to love her. பாருங்க இப்ப கர்த்தர் என்ன செய்தாராம்? And what did God do then? யாக்கோபு கர்த்தர் கடிஞ்சு கொள்ளல. God didn't punish Jacob. கனவுல போய் ஆண்டவர் யாக்கோபுக்கு உணர்த்தல சொல்லல. God didn't went in a dream and talked to him. கர்த்தர் இதற்கு ஒரு நியாயம் செய்ய விரும்பினார். He wanted to do a justification. என்ன செய்ய விரும்பினார்னா, what did God do? நீங்க யாரை தூக்கி எறிகிறீங்களோ, the person who you rejected, அவர்களை நான் தூக்கி வைப்பேன்னு ஆண்டவர் சொன்னார். I will raise them up. பாருங்க எப்படி ஆண்டவர் செய்தார்னு பாருங்க. How did God do this? லேயாள் அற்பமா எண்ணப்பட்டால் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பம் தெரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தார். When the Lord saw that Leah was unloved, he enabled her to have children, but Rachel could not conceive. ராகேல் அதாவது லேயால கர்ப்பம் தரிக்கும்படி ஆசி வச்சது மாத்திரம் அல்ல, யாக்கோபு யாரை அதிகமாய் நேசித்தாரோ அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை ஸ்டாப் பண்ணி வச்சார். God not only gave the blessing to Leah to have children, but he also blocked the blessings of Rachel, the one who was loved more by Jacob. இதில இருந்து யாக்கோபு ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். Because God wanted that Jacob taught a lesson of this. அதை பிறகு பார்ப்போம். இப்ப பாருங்க லேயாள் லேயாளுடைய வாழ்க்கையில் எப்படி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றாரு பாருங்க. லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டான். So Leah became pregnant and gave birth to a son. She named him Reuben, for she said, "The Lord has noticed my misery, and now my husband will love me." அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? கணவன் நேசிக்கல. Her husband didn't love. யாக்கோபு நேசிக்கல. Jacob didn't love. எந்த நேசத்தை இவள் பெற்றுக்கொள்ளல. ஒரு கணவனிடத்திலிருந்து என்ன நேசத்தை பெற்றுக்கொள்ளணும் அது பெற்றுக்கொள்ளல. பாருங்க எவ்வளவு ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை லேயா வாழ்ந்து கொண்டிருக்கிறா. In a very miserable life. ஆனால் கர்த்தர் அங்கே ஆசீர்வாதத்தை தொடங்கி விட்டார். But God started the blessing in her life. அங்கே ஒரு குமாரனை கொடுத்தார். அங்கே ரூபன் என்று ரூபனா கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பவதியாக ராகேல் சிறுமைப்படுத்தினார். இப்பொழுது எப்படி நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். ரெண்டாவது பாருங்க, மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தாள் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார். First she soon became pregnant again and gave birth to another son. She named him Simeon, for she said, "The Lord heard that I was unloved and has given me another son." கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். God was watching. நாம நினைக்கிறோம் சில நேரத்தில் நாங்கள் தனியாக இருக்கிறோம். We can think often that we are alone and left out by everyone. நாம் கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறோம். That we have been left out by everyone. எனக்கென்று நியாயம் விசாரிக்க யாருமே இல்லை. That there is no one to ask justification. என்னை விசாரிக்க யாருமே இல்லை. That there is no one asked and to care about me. எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள். Everyone is hating me. ஆனால் அவர் அதை காண்கிறார். But God is watching. அவர் எதெல்லாம் நீங்க இழந்தீங்களோ அதையே அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். All the things that you has lost in your life God will turn them back in blessing. அவர் சொன்னது பாருங்க, முதலாவது புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொன்னால் அப்படி என்றா அவன் அந்த நேசம் இல்ல கிடைக்கல. Likewise Leah told that her husband will love her, which means that her husband was not loving her. அடுத்து சொல்றார் சிமியோனுடைய குமாரனை பற்றி, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி என்று சொல்கிறார். அவளுடைய வாழ்க்கையில முழுவதும் அதை சந்தித்திருக்கிறான். ஒரு பெண் சந்திக்க கூடாத, கணவனிடத்திலிருந்து சந்திக்க கூடாத காரியத்தை அவள் சந்தித்திருக்கிறான். வேறு பெண்கள் அற்பமாய் பார்ப்பதை காட்டிலும் தன்னுடைய சொந்த சகோதரி தன்னை அற்பமாய் பார்ப்பதை அவள் அனுபவித்திருக்கிறாள். கர்த்தர் இதோட நிப்பாட்ட இல்ல, கர்த்தர் திரும்பவும் செய்கிறார். பாருங்க, பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு மூன்று குமாரனை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்து இருப்பார். Then she became pregnant a third time and gave birth to another son. She named him Levi, for she said, surely this time my husband will feel affection for me since I have given him three sons. என் கணவன் என்னை நேசிப்பார் என்று சொன்னால், அற்பமாய் எண்ணப்பட்ட கணவன் என்னோட இது பண்றன்னு சொல்றார். இப்ப கணவன் என்னோடு சேர்ந்து இருப்பார் அப்படினா என்ன அர்த்தம்? அந்த கணவன் அவளோடு சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை வாழல. Because she is saying that her husband will finally be with her, it means that he was not with her until now. ஆனால் அதற்காக இந்த லேயாள் ஒரு நாளும் தன் கணவனுக்கு தன்னை கொடுக்காமலும் இல்லை. But because of that Leah was not rejecting herself to be with her husband. ஆனால் யாக்கோபோ அந்த அன்பையும் கொடுக்கல. But Jacob didn't give her the love. அவளோடு சேர்ந்தும் வாழல. He was not living with her. லேயா ராகேலோட தான் சேர்ந்து வாழ்ந்தார். He was only with Rachel. ஆனாலும் இவரை ஒரு மனைவியாக மாத்திரம் பிள்ளை பெறுவதற்கு பாவித்தார். He was just seeing her as a wife to get children. இவ்வளவுதான் யாக்கோபு செய்தார். இவளுடைய ஒவ்வொரு பிள்ளை பெறுதலிலும் அங்கே அவளுடைய வேதனையை நீங்க காணக்கூடியதா இருக்கும். அவள் என்ன, ஒரு ஒரு பெண் இப்படி சொல்வது எவ்வளவு வேதனையா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்பொழுது என்னோட என் கணவர் இப்பொழுது என்னோட சேர்ந்து இருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். This time my husband will feel affection for me is a very painful thing to know for us. ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து இருப்பது தான் வாழ்க்கை. Because the purpose of marriage is that the husband and woman wife are living together. ஆனால் ஒரு கணவனாகவே இருந்து கண்ணுக்கு முன்னுக்கு கணவன் இருக்கிறார், ஆனாலும் அவரோடு சேர்ந்து வாழ முடியாத ஒரு நிலை. But Leah is facing a situation where her husband is in front of her but not living with her. பாருங்க, அடுத்தது கர்த்தர் இதோட நிப்பாட்ட இல்ல. கர்த்தர் என்னத்தை கண்டார்? முதலாவது பைபிள் நம்ம வாசிச்சோம், லேயாள் அற்பமா எண்ணப்பட்டதை தான் கர்த்தர் கண்டார். இந்த ஒரு காரியம் தான் அங்க கர்த்தர் கண்டார் என்று பைபிள் இருக்கு. ஆனா பாருங்க கர்த்தர் எப்படி ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துட்டு இருக்காரு. பாருங்க, அவள் மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டான். Once again Leah became pregnant and gave birth to another son. She named him Judah, for she said, now I will praise the Lord. And then she stopped having children. இந்த பிள்ளை பிறக்கும் பொழுது அவளுடைய வேதனை எங்க? எந்த வேதனை சொல்லுங்க? Where is the pain of Leah when the fourth child was born? மூன்று பிள்ளைகள் பெறும் பொழுது தன்னுடைய ஒவ்வொரு வேதனை மாறினது மாறினது மாறினது என்று சொன்னாள். The first three births she was always mentioning her pain and that the pain was changing. இப்பொழுது நானாவது புள்ள பெறும் பொழுது அவள் எந்த வேதனையும் இல்ல, அவள் சொல்கிறாள் இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன். But the birth of the fourth child she is not showing any pain but instead she is saying கர்த்தர் அவளுடைய வேதனை எல்லாவற்றையும் நீக்கி போட்டார். Because God has removed all her pain. அற்பமா எண்ணப்பட்டவள், the one that was disrespected, and இப்ப அந்த யாக்கோபு வீட்ல அதிகாரியா இருக்கிறாள். But now she became the one with the power. நான்கு பிள்ளைகள் யாக்கோபுக்கு பெற்று கொடுத்துட்டான். She gave four children to Jacob. யாரை யாக்கோபு அதிகமாக நேசித்தாரோ, and the one that Jacob has the most love for, அவள் பிள்ளை பெறல. Rachel, she didn't got any children. பாருங்க, இந்த நான்கு பிள்ளைகள்ல கர்த்தர் இஸ்ரவேல் மக்கள் இடத்துல செய்த மிகப்பெரிய காரியம் இந்த நாலு பிள்ளைக்குள்ளதான் இருக்கு. தன்னுடைய ஆசாரியர் ஆசாரிய கூட்டம் என்று தேவன் தெரிந்து கொண்ட லேவியை பெற்றது இந்த லேயா. God chose as their as his priest and the descendants of his priest is coming from the Levite that was given birth by Leah. அதே போல ராஜா கூட்டமாக, அதாவது யூதா என்பது அங்கே ராஜாக்களுடைய தாவீதுடைய வம்சத்துல தாவீது, அங்கே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கம் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். யூதா கோத்திரத்து சிங்கம் என்று இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது. And we also read about David, of which generation of Jesus Christ came. He is the generation of the king of Israel. அந்த யூதாவை பெற்றதும் இந்த லேயா தான். And that generation is coming from Judah, and Judah was also given birth by. யார மனிதர்கள் அற்பமாய் எண்ணினார்களோ, so the people that were disrespected by the people, கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். God raised them and put them in the high. சும்மா உயர்த்தினார். Not just a simple ராஜாவும் ஆசாரியருமாய் அந்த கோத்திரத்திலிருந்து வர தொடங்கிட்டு. அது தேவனுடைய ராஜா. உலகத்தில் அநேக ராஜாக்கள் இருக்கிறார்கள், ஆனால் இந்த யூதா கோத்திரம் என்பது இதிலிருந்து வரக்கூடிய ராஜா தேவனுடைய அதிகாரத்துக்குள்ளப்பட்ட ராஜா என்பது அறியப்படுகிறது. அதுல நம்முடைய முதன்மையானவர் இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கும் யூதா கோத்திரத்தில் அவர் பிறப்பதற்கும் இந்த யூதா பிறப்பதற்கும் அந்த யூதாவினுடைய தாயாகிய லேயாள் கடினமான பாதைக்குள்ள கடந்து போக வேண்டியிருந்தாள். And to get this generation of Jesus Christ from Judah and all the descendants of Judah, the mother of Judah had to go through very difficult times. நம்முடைய வாழ்க்கையில நாம் அப்படி தான் நினைக்கிறோம். And even in our lives we are also thinking, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த வேதனை? We are often thinking, why this suffer in my life? ஏன் எனக்கு போட்டு இவ்வளவு பாடுபடுத்துகிறீர்? Why are you making me suffering so much in my life? ஆனால் அந்த வேதனைப்பட்ட அவமானப்படுத்தப்பட்ட அந்த லேயால தான் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். கடைசியா ஒரு காரியத்தை சொல்றேன். ஆதியாகமம் 35:16-20 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு தன்னோடே அவர் பேசின ஸ்தலத்தில், மன்னிக்கணும், பிள்ளையா சொல்லிட்டேனா, 35:16 சரியா? 16. பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்ராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும் போது ராகேல் பிள்ளை பெற்றால் பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையாய் இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றால் மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவனுக்கு பெனனி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். அவள் கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான். அதுவே இந்நாள் வரைக்கும் இருக்கிற ராகேலுடைய கல்லறையின் தூண். So Genesis chapter 35 verses 16-20 அதுல நம்ம வாசிக்கும் பொழுது ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள் என்று இருக்கிறது. We can read here that Rachel died and was buried on the way to Ephrath, that's Bethlehem. ஊருக்கு போகிற வழியில அங்க அடக்கம் பண்ணினார்கள். She was buried on the way to Ephrath. யாக்கோபினுடைய அதிகமாய் லேசிக்கப்பட்ட ஒரு மனைவி. And she was the wife who was loved the most by Jacob. ஆதியாகமம் 49. Genesis 49. 29-32 வரைக்கும் வாசிங்க. 29-39. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நான் என் ஜனத்தாரோட சேர்க்கப்பட போகிறேன். ஏத்தியனான எப்ரோனின் நிலத்தில் உள்ள குகையிலே என்னை என் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு, அந்த குகை கானான் தேசத்திலே மம்ரேக்கு எதிராக மக்பேலா எனப்பட்ட நிலத்தில் இருக்கிறது. அதை தமக்கு சொந்த கல்லறை பூமியாக இருக்கும்படி ஆபிரகாம் ஏத்தியனாகிய எப்ரோன் ஊரா கையில் அதற்குரிய நிலத்துடனே வாங்கினான். அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவியாகிய சாராளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே ஈசாக்கையும் அவர் மனைவியாகிய ரெபேக்காளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே லேயாளையும் அடக்கம் பண்ணினேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாக்கோபு மரணத்திற்கு முன்பாய் சொல்லுகிறார், நான் மறிச்ச பிறகு என்னை இந்த மக்பேலா இந்த குகையில், என்னுடைய ஆபிரகாம் வாங்கின அந்த குகையில் அடக்கம் பண்ணுங்க. அங்க யாரெல்லாம் அடக்கம் பண்ணிருக்கிறார்களா? ஆபிரகாமும் அவனுடைய மனைவியாகிய சாராள், ஈசாக்கு அவர் மனைவியாகிய ரெபேக்காள், இப்பொழுது யாக்கோபையும் அங்கதான் கொண்டு போய் வைக்கணும். யார் அங்க இருக்கிறா? ஏற்கனவே யாக்கோவுடைய மனைவியாகிய லேயாள அங்க யாக்கோபு அடக்கம். And we can see here that Jacob is telling that after his, when he died, he has to be buried in the cave of Machpelah, which was bought by Abraham. And there Abraham and his wife Sarah were buried. Also Isaac and his wife Rebekah were buried. And now Jacob and his wife Leah was also there buried. Look at the respect that God gives to Leah. அவளுடைய சரீரத்தை அவளுடைய சந்ததியோடு கூட அடக்கம் பண்ணும்படியாக கர்த்தர் வச்சார். Even after her death, her body was buried together with his generation. உயிரோடு இருக்கும் பொழுது லேயாளோடு சேர்ந்து வாழ அங்க யாக்கோபு விரும்பவில்லை. Jacob refused to live together with Leah when she was alive. லேயா ஆசைப்பட்டா, லேயாள் ஆசைப்பட்டா, என்னுடைய கணவன் என்னோடு வாசம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டா. Even though Leah hoped and wished a lot that Jacob was living with her. ஆனா யாக்கோபு அதை செய்யல. Jacob didn't do it. யாக்கோபு தன்னுடைய தன் அதிகமாக நேசித்த ராகேலை தான் நேசித்தார். Because he loved more and more. அவளோடு தான் வாழ்ந்தார். He lived with Rachel. எல்லாம் கடைசி காலத்துல கூட பாருங்க, அவளோடு தான் எல்லாம் நடந்தது. Even in the last days he was together with Rachel. ஆனா அடக்கம் பண்ணும்போது கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். But when he was buried, God did something. யாக்கோபுடைய சரீரம் எங்கே யாரோடு அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்றால் லேயாளோடு தான். அதிகமாய் தாக்கப்படுகிறார்களோ, கர்த்தர் அவர்களை உயர்த்தி அவர்களை நல்ல ஸ்தானத்தில் வைக்கிறார். இவருடைய மரணத்திற்கு பிறகும் இவருடைய எலும்புகள் அங்கே ஆபிரகாம், அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற அவர்களோடு எலும்புகளோடு சேர்க்கப்பட்டுச்சு. Even after her death, the bones of Leah were connected with the blessed Abraham, Jacob, Isaac and Jacob. தன்னுடைய எலும்பை கொண்டு போகும்படி சொன்ன யாக்கோபு, the one that told to bring his own bones, தன்னை அடக்கம் பண்ண முடியா, sorry, தன்னை அந்த குகையில தான் கொண்டு போய் அடக்கம் பண்ண சொன்ன யாக்கோபு, Jacob who told to bury his body in the cave of Mount Pekah, யோசேப்பு அவருடைய மகனாக யோசேப்பு தான் மரித்த பிறகு தன்னுடைய எலும்பு நீங்க போன பிறகு போகும்போது கானானுக்கு போகும்போது என் எலும்பு கொண்டு போங்கன்னு சொன்ன யோசேப்பு, and also his son Joseph told to bury his body in the same place. ஆனால் இங்கே ராகேல எங்கேயோ ஒரு இடத்துல புதைச்சிட்டு அந்த இடத்துல ஒரு தூணை வச்சுட்டு அவளுடைய எலும்பை அதுக்கு பிறகு எடுத்து வந்தது கூட இங்க கொண்டு வைக்கிறது. But for Rachel, her body was buried on the way to the city of Ephrat, and even afterwards, after the death, even her body was not connected with the cave of Isaac. கர்த்தர் அதை பார்த்தார். யாக்கோபுனுடைய சில தீமையான காரியங்களை கர்த்தர் பார்த்தார். God looked at the misbehavior of Jacob. அந்த காரியம் யாக்கோபு செய்தது தவறு என்பதை ஆண்டவர் தெளிவாக உணர்த்தினார். And he let know that the thing that Jacob did was not correct. இவள் ஆறு புள்ள பெற்ற பிறகு, after she got six children, யாரு? லேயாள். லேயாள் ஆறு புள்ள பெற்ற பிறகு, after Leah got six children, இங்க ராகேல் குழம்ப தொடங்கிட்டார். Rachel started complaining. கணவனிட்ட போய் கேக்குறா, யாக்கோபு கிட்ட, நீர் எனக்கு பிள்ளை தாரும் இல்லாட்டி நான் சாகிறேன் என்று சொல்லுகிறாள். Rachel is asking Jacob that he has to give her children, otherwise she will die. யாக்கோபு அப்ப சொல்லுகிறார், அவருக்கு தெளிவா புரிஞ்சிட்டு, and Jacob is telling them, அவர் சொல்லுகிறார், நான் என்ன கடவுளா, தேவனா உனக்கு பிள்ளை தருவதற்கு? He is telling, I am not God to give you children. கர்த்தர் உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். God has blocked your pregnancy. கர்த்தர் லேயாளை ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, God did not only bless him. யாக்கோபு உணர்ந்து கொண்டார், நான் லேயாளை நேசிக்காம ராகேல் அதிகமாய் நேசிக்கிறேன், நான் லேயாளுக்கு துரோகம் பண்ணுகிறேன் என்பதை கர்த்தர் கண்டுவிட்டார் என்பது யாக்கோபுக்கு தெளிவா தெரிஞ்சிட்டு, because Jacob understood that he was doing a wrong thing by loving Rachel and by rejecting Leah. அவர் ரெண்டு பேரையும் நேசித்திருக்க வேண்டும். He should have loved them both. எப்படி அந்த வித்தியாசத்தை கண்டார்? How did he see the difference? கர்த்தர் லேயாளுக்கு கொடுத்த ஆசீர்வாதமாகிய அந்த பிள்ளைகளை அவள் கண்டார். Because he saw the blessings that God gave to Leah because of the children that she got. அந்த ஆசீர்வாதத்தை பார்த்த உடனே இப்ப யாக்கோபுக்கு தெளிவா தெரியும். When he saw these blessings, நான் செய்தது பிழை. Jacob clearly understood that what he did was wrong. ஆகவே தான் கர்த்தர் லேயாளை ஆசீர்வதிக்கிறார். And because of that Leah was blessed. என்ன நிமித்தமாக ராகேலுடைய கர்ப்பம் தடைபட்டிருக்கிறது? Because of Jacob the pregnancy of Rachel was blocked. யாக்கோபு தான் அதுக்கு காரணம். And the reason for that is Jacob only. இன்னைக்கு நீங்களும் நானும் நினைக்கலாம். We can also think nowadays. நாம் நினைச்சா நம்முடைய வீட்டிற்கு நாம் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். If we wish, we can bring blessing to our home. நாம் நினைச்சா நம்முடைய நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நாமே தடை செய்யவும் முடியும். But at the same time, we can also block our own blessings. இன்னைக்கு நமக்கு ஆசீர்வாதம் தேவை என்றால், if we now need a blessing, கர்த்தர் விரும்புகிறபடி நாம் வாழ்வது மிக முக்கியம். Very important that we live a life that God is expecting. மற்றவர்களுக்கு நாம் துரோகம் செய்யாமல் வாழ்வது மிக முக்கியம். It's very important that we do not betray other people. எல்லாரையும் நேசிப்பது மிக அவசியம். It's important that we love each and everyone. அதை யாக்கோபு செய்ய தவறினதனால, and because Jacob missed to do that, இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்ததை நீங்க பார்க்கறீங்க. All these incidents occurred in his life. ராகேலுடைய மகனாகிய யோசேப்பை கொண்டு தான் கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்தார் எகிப்தில். God gave the salvation to Egypt with the son of Rachel, Joseph. முதலாவது அரசனாக இஸ்ரவேல் அரசன் சவுல் பெஞ்சமீன் கோத்திரத்தா ராகேலுடைய மகன் கோத்திரம்தான். The first king of Israel. Yeah. The first king of Israel, Saul, was also coming from generation of Rachel's first son. Second son, Benjamin. இந்த ரெண்டு காரியத்தை கர்த்தர் செய்திருந்தாலும், even though God did these two things, இன்றுவரையிலும் போற்றப்படுகிற கோத்திரங்கள் லேவியும் யூதாவும் தான். கர்த்தர் பயன்படுத்துகிற அந்த கோத்திரம் அந்த ரெண்டு கோத்திரம் தான். யாக்கோபால் தூக்கி எறியப்பட்ட அந்த லேயாருடைய கோத்திரங்கள். The generations of Leah who were rejected by Jacob. நீங்க வெறுக்கப்பட்டிருந்தா, even if you were hated, கவலைப்படாதீங்க. Don't worry about it. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை அந்த வெறுப்பிலிருந்து ஆசீர்வாதத்தை கொடுப்பார். God will surely turn that hate into a blessing from that. அந்த வெறுப்பு உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் மாறும். That hatred will change in blessing in your life. ஆகவே நாமும் திரும்ப என்ன செய்ய தேவையில்லை? And because of that, நாமும் மீண்டும் நமக்கு கிடைச்ச அதே வெறுப்பை நாம் திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நடத்தாவிட்டாலும் அவள் தன்னை கணவனாக நடத்தினாள். இதுதான் உண்மையான ஒரு அழகு. This is a true beauty. பைபிள் என்ன இருக்கு? யாக்கோபு என்ன பார்த்தாராம்? ராகேல் அழகுள்ளவள் என்று கண்டார். The Bible says that Jacob saw that Rachel was beautiful. ஆனா உண்மையான அழகு எங்க இருக்கு? But the true beauty is not there. லேயாள் தான் இருக்கு. The true beauty is லேயாள் அழகானவள். Leah is a beauty. அவளுடைய உள்ளம் அழகானது. Her soul is a beautiful. அவள் உண்மை அழகுள்ள ஒரு பெண். She is a beautiful woman. உண்மையாக தேவன் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்பினாலோ அப்படி தன்னுடைய கணவனோடு அவள் வாழ்ந்தாள். Because she lived the way that God expected her to live. அவள் ராகேலோட சண்டை பிடிக்கல. She didn't fight with Rachel. யாக்கோபோட சண்டை பிடிக்கல. She didn't fight with. தன்னுடைய தகப்பன்ட போய் நொந்து அழையல. ஏன் எனக்கு இவரை கட்டி வச்சிருந்த அழையல. She even did not complain to her father why she was married to him. ஏன் என் தகப்பனை பார்த்து ஏன் என்னுடைய கணவனை என்ன கொடுத்து ஏமாத்தினீர் என்று சொல்லி அழையல. She did not complain that she was betrayed by. இது கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நான் கர்த்தருக்காக வாழுவேன் என்று வாழ்ந்தாள். She accepted that this life was given by God and that she will live it for God. இன்னைக்கு நீங்களும் நானும் அதான். The same is for you and me also. நீங்க நீங்களும் நானும் இது கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை. We should accept that. இது கர்த்தர் கொடுத்த உறவு. This relationship like இது கர்த்தர் கொடுத்த சபை. This church has been given. இது கர்த்தர் கொடுத்த மக்கள். These people are given by God. நாம் எல்லாரும் ஒருவர் ஒருவர் நேசிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are all called to love one another. ஒருவர் நம்மை எதிர்த்தாலும் நாம் அவரை திரும்பி எதிர்ப்பதற்கல்ல நேசிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். One is rejecting and hating us, we should not reject them back but love them instead. அன்பே பிரதானம் என்று வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். We have to live a life where love is a conquering everything. யாக்கோபுடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ளுங்க. We have to learn a lesson from the life of Jacob. லேயாளுடைய வாழ்க்கையை கற்றுக்கொள்ளுங்க. And also from the life of Leah. கர்த்தர் செய்ததையும் பாருங்க. And we also have to look at what God did to these people. கர்த்தர் நீதியுள்ள தேவன். God is a God of justice. உங்கள் அழுகையும் கண்ணீரும் சும்மா இல்லை. All your tears and sorrow are not wasted. கர்த்தர் அதை எல்லாவற்றையும் கணக்கு வச்சிருக்கிறார். Each and every drop is counted by God. அதை எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றவும் கர்த்தருக்கு தெரியும். And also God knows to turn them all into blessings. எல்லாம் மாறும். Everything will change. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். God is able to change everything. துக்கங்களை விட்டுருங்க. Let away your sorrows and your கவலைகளை விட்டுருங்க. Let away your sadness. லேயால போல வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்க. Try to live a life like Leah. இந்த பைபிள் அநேக பெண்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன அழகாய் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றாய் மாற்றினார் என்பதை பாருங்கள். We can see how God clearly and neatly progressed her life in after every birth. அதுக்கு பிறகு அவள் ரெண்டு பிள்ளைகளை பெறும் பொழுது அங்கே துக்கம் இல்லை. And even in the fifth and the sixth birth, there was no sorrow and sadness for her. அவள் கர்த்தரை புகழத் தொடங்கினாள். She started praising. கர்த்தர் பெருகப்பண்ணினார் என்று சொன்னாள். She said that God multiplied her generation. அவளோன அதுக்கு பிறகு அவளுடைய வாழ்க்கையில துக்கம் இல்லை. அவள் ஆசீர்வாதத்தை எப்பொழுது யூதாவை பெற்றாலோ அங்க துதிக்க தொடங்கினாலோ அதுக்கு பிறகு துதி மட்டும்தான் அவளுடைய வாழ்க்கையில. The moment she gave birth to Judah, from that moment she started praising and only being happy in her life. அந்த எல்லா துக்கங்களையும் லேயாளிடத்திலிருந்து எடுத்து போட்ட கர்த்தர், the Lord that took away all the sadness and sorrow in the life of Leah, ella thukkangalaiyum aashirvaadamai maatra therinda karthar, the Lord that changed all the sorrows into blessings in Leah's life, nammudaiya vaalkaiyil indha maatruvar, the same Lord can also do it in our life. Indhu naan nambugiren, and I believe today, naan kadandhu pogura ella kadinathaiyum, in all the situations that we are going through, கர்த்தர் மாற்றி கொண்டு வருகிறார், இனியும் மாற்றுவார் என்பதை நான் நம்புகிறேன். I am strongly believing that God is changing it and will change it also in the future. நீங்களும் விசுவாசிங்க. You also should believe this. நீங்க விசுவாசிக்கிறீங்களான்னு நான் கேட்க விரும்புறேன். I want to ask you if you are believing it. ஆனால் நான் உண்மையா கேக்குறது என்னன்னா விசுவாசிங்கன்னு சொல்றேன். But instead of it, I am saying that you should believe. நம்புங்க கர்த்தரை. You should believe in God. துன்பங்களை எல்லாவற்றையும் விட்டுருங்க. Leave away all the sadness in your life. கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Place all the sorrows on Jesus Christ in His Bible. பாரங்கள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுது. Put all the weights in your life in on Jesus Christ. கர்த்தரிடத்தில் நாம் கொடுத்துருவோமா? Let's give all the heavy things out to Jesus Christ. எல்லாத்தையும் அவர் மேல் வச்சிட்டு, let's surrender everything to God. நாம் கர்த்தருக்குள்ளாய் நடப்போம். And let's live a life in Jesus Christ. இன்றைக்கு போய் வீட்டில் போய், when you go home today, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Think about it. உங்களோட வாழ்க்கையில எத்தனை சம்பவங்கள் லேயாளுக்கு வந்தது போல உங்களுக்கு வந்துச்சு பாருங்க. Think about how many situations came in your life like it came in Leah's. அத லிஸ்ட் போடுங்க. List them all. அந்த இதெல்லாம் கர்த்தர் எப்படி மாற்றினார் அல்லது எப்படி மாற்ற போகிறார் என்பதை பாருங்க. And for each incident think about how God changed them or how God will change them. மாற்றினதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. For the things that God already changed, thank God. மாறாமல் இருப்பது என்ன அர்த்தம் என்றால் அது மாற போகிறதுன்னு அர்த்தம். And for the ones that didn't change yet, it means that they will still change in the future. அதுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. And also for that, praise God. எப்பொழுது ராகேல் நன்றி சொன்னாலோ, the moment Rachel எப்பொழுது லேயாள் நன்றி சொன்னாலோ, the moment Leah started praising, அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில அவர் ஆசீர்வாதமா தான் சொன்னார். அப்படி ஏண்டா என்ன அர்த்தம்? அங்க யாக்கோபுல மாற்றம் ஏற்பட்டது என்ற அர்த்தம். கர்த்தர் யாக்கோபை மாற்றினார். God changed Jacob. லேயாள் மாற்றல. லேயாள் didn't change. லேயாள் அங்க யாக்கோபோட சண்டை பிடிக்கல. லேயாள் didn't fought with. கர்த்தர் லேயா யாக்கோபை கர்த்தர் மாற்றி விட்டார். But God changed Jacob. அதுக்கு பிறகு ஒரு தூதாயும் கனியா அவருடைய மகனாக சிமியோன் கொண்டு வருகிறான்னு நினைக்கிறேன். கொண்டு வரும்பொழுது அங்கே ராகேல் வந்து கேட்கிறா, இவள் என்னுடைய கணவனை எடுத்துக்கொண்டது போதாதா அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவனை மீண்டும் அந்த தூதாயும் கனிகனாலே அவள் வாங்கி கொள்ளுகிறாள். தூதாயும் அதிகாகமம் 30:14. And one day during the wheat harvest, Reuben found some mandrakes growing in the field and brought them to his mother Leah. Rachel begged Leah, please give me some of your son's mandrakes. But Leah angrily replied, wasn't it enough that you stole my husband? Now will you steal also my son's mandrakes too? Rachel answered, I will let Jacob sleep with you tonight if you give me some of the mandrakes. பாருங்க எப்படி ஒரு காரியம் நடந்தது என்று பாருங்க. நீ ஏற்கனவே என்னுடைய கணவனையும் நீ எடுத்துட்டாய், இதையும் நீ களவாட போகிறியான்னு கேட்கிற. அப்ப அந்த அளவிற்கு அந்த கணவனோடு வாழ முடியாத ஒரு நிலையில தான் லேயாள் இருந்தாள். ஆனால் கர்த்தர் லேயாளை மாற்றி மன மகிழ்ச்சி உள்ளவளாய் கர்த்தர் வைத்தார். We can understand from this verse that Leah was very angry because she didn't have the chance to even live together with Jacob, but God changed all this and gave her. அதுக்கு பிறகு யாக்கோபு அங்க லேயாளோடு போனான் என்று பைபிள்ல இருக்கும். And after that we can read that Jacob went together with Leah. நான் இந்த தூதாயம் கனிகனாலே உம்மை நான் கொண்டேன் என்று சொல்றா, பெற்றுக்கொண்ட வாங்கிட்டேன்னு சொல்றா. And she is saying that she got Jacob back because of the man rapes. ஆகவே அங்கே யாக்கோபு லேயாள் தன்னுடைய கணவனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். That's the moment where Leah got back her husband. கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றினார். God changed all the situations in her life. லேயாளை ஆசீர்வாதமாக்கினார். And made Leah a blessedful person. அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமுள்ள பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றினார். And he made her children also a blessed. அவருடைய சந்ததியை கர்த்தர் உயர்த்தினார். And he raised her generation up in the sky. நம்முடைய சந்ததியை கர்த்தர் உயர்த்துவார். And the same God will also do. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். God will raise up our children. நம்முடைய எல்லாவற்றையும் கர்த்தர் உயர்த்துவார். And everything in our life. நாம் கீழ்ப்படிவோம். Let's be obedient for God. கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். Let's surrender for God. எந்த சூழ்நிலையோ அந்த சூழ்நிலைக்குள்ள நம்ம ஓட பழகுவோம். Whatever situation it is, let's learn to go through it. கர்த்தர் நடத்துவார். And God will lead. இந்த லேயாளுக்கு யாருமே கிடையாது. லேயா didn't have anyone. அவளுக்கு யாரும் உதவி செய்ய வரவில்லை. There was no one to help. யாரும் ஆறுதல் சொல்ல வரவில்லை. There was no one to comfort. கர்த்தர் ஒருவரே நடத்தினார். Only God led her. இன்றைக்கு கர்த்தர் அதே கர்த்தர் நம்மை நடத்துவார். And the same God will also lead us in our life. போப்பு கொடுப்போமா? நான் ஜெபம் பண்ணிக்கலாம். ஜெபம் பண்ணி நன்றி சொல்லுகிறேன். நன்றியோட கூட ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். வார்த்தைகளுக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, லேயாளை நீர் எப்படி நடத்தினீர் என்பதை நாங்கள் காண்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் இருந்த துன்பங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வாதமாய் மாற பண்ணி நிரப்பான். அதிசயமான தெய்வமே, ஆம் ஆண்டவரே, துதிக்கிற ஒரு பெண்ணாக அவள் பட்ட வேதனைகள் ஒவ்வொன்றிலிருந்தும் ஒவ்வொரு பிள்ளை பெறும் பொழுதும் அவள் அந்த வேதனையிலிருந்து வெளியில வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். தேவரீர் அப்படியாய் செய்து தேவரீர் ஆசீர்வதித்தீர். தேவரீர் அவளை அந்த வேதனையிலிருந்து கொண்டு வந்து அந்த சந்ததி அவளை மாத்திரமல்ல அவளுடைய சந்ததியும் ஆசீர்வட்டதை நினைக்கிறோம்ப்பா. அப்பா தேவரீர், நாங்களும் அப்பா எவ்வளவு துன்பங்களுக்குள்ளாய் கடந்து போனாலும், வேதனைக்குள்ளாய் கடந்து போனாலும், மனிதர்களால் தாக்கப்பட்டாலும், மனிதர்களால் தூற்றப்பட்டாலும், ஏமாற்றப்பட்டாலும், என்ன செய்யப்பட்டாலும் ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. உண்மையே நம்பி இருக்கிறோம் ஐயா. தேவரீர் உங்களுடைய பிள்ளைகளையும் அவருடைய சந்ததிகளையும் நீர் நடத்துவீர் என்று நாங்கள் நினைக்கிறோம். யாக்கோபை போல ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. ஆசீர்வாத ரேகால் ராகேருடைய ஆசீர்வாதத்திற்கு யாக்கோபே தடையா இருந்தது போல ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்கும் நாங்கள் தடையா இல்லாதபடிக்கு தேவரீர் கிருபை செய்யும். நாங்கள் ஆசீர்வாதமாய் மாத்திரம் இருக்க உதவி செய்யும். லேயாள் ஆசீர்வாதமாக மாத்திரமே இருந்தார். யாக்கோபுக்கு லேயாள் ஆசீர்வாதமாக மாத்திரமே இருந்தார். அதே போல நாங்களும் ஆண்டவர் துக்கப்பட்டாலும் துன்பப்பட்டாலும், அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எந்நேரம் நாங்கள் கொல்லப்பட்டும் அடிக்கப்பட்டும் நாங்கள் அநேகருக்கு ஆறுதலாக இருக்கிறோம் என்று அவர் சொன்னது போல ஆம்பிதாவே இருந்திருக்கிறோம் ஐயா. எங்கள் வேதனைகள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் இன்பமாய் மாறப்பண்ணும், அதில் இருந்து நன்மை உண்டு பண்ணும். யாரெல்லாம் பிள்ளைகள் ஆண்டவரை துதிக்கிறோம் துன்பத்தின் மத்தியில் கடந்து போகிறார்களோ, யாரெல்லாம் வேதனையின் மத்தியில் கடந்து போகிறார்களோ, அந்த வேதனையையே ஆண்டவரை ஆசீர்வாதமாய் மாற்றி அவருடைய வாழ்க்கையை ஆண்டவரை நிரப்பும் நிரப்பும் வழி நடத்தும். அப்பா நம்முடைய பிள்ளைகளை நீர் கைவிடுகிறவர் அல்ல. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் துக்கப்பட்டு திரிவதை நீர் விரும்புகிறவர் அல்ல பிதாவே. இதோ இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி ஆசீர்வதி இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. உங்களை துன்பப்படுத்துவதை ஆசீர்வதிகளின் வேதம் சொல்லுகிறது. எங்களை யார் என்ன செய்தாலும் ஆண்டவரே நாங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க தகப்படே நீர் கிருபை செய்யும், கிருபை செய்யும் ஆண்டவரே. நல்லாவியை ஊற்றும், நல்ல கிருபை தான் வழி நடத்தும் ஆண்டவரே, துதிக்கிறோம். இனியும் உங்களுடைய பிள்ளைகள் ஒருவராகிலும் ஆண்டவரே துக்கத்தோடு இராதபடிக்கு ஆண்டவரே என் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் நன்மையாய் மாறப்பண்ணினார் என்று சொல்லி நாங்கள் லேயாள் துதித்தது போல கர்த்தர் இதை மாற்றினார் மாற்றினார் மாற்றினார் என்று சொல்லி, கர்த்தர் எனக்கு இதை செய்ய போகிறார் என்று சொல்லி லேயாள் துதித்தது போல உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே துதிக்க கிருபை செய்யும். வாழ்க்கை துதியாய் மாறட்டும், வாழ்க்கை இன்பமாய் மாறட்டும், கவலைகள் மறையட்டும், கிருபையாயிரும் கிருபையாயிரும் வழி நடத்தும். எல்லாவற்றையும் எடுத்துட்டு பார்த்து ஒப்புக் கொடுக்குறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.